நிலவே வண்ண நிலவே வருவது நீதானா, வாசனைகள் வருகிறதே வருவது நிஜம்தானா? ஒரு நூறு நிலாவின் வெளிச்சம் பார்த்தேன் உன் கண்ணில், அடிக்கோடி புறாக்கள் கூட்டம் கண்டேன் என் நெஞ்சு கண் மூடினா. உன் ஞாபகம் பூ பூக்குதே என் வாலிபம். வண்ண நிலவே வண்ண நிலவே வருவது நீதானா, வாசனைகள் வருகிறதே வருவது நிஜம்தானா? காற்றை போலே கனவில் என்னை தழுவியடைந்த பாதிரவில் தூக்கத்தை கலைக்கும் பூவே உந்தன் முகவரி என்ன? மெது மெதுவாய் முகம் காட்டும் பௌர்ணமியே ஒழியாதே, பெயரை கூட சொல்லாமல் என் உயிரை பிழியாதே. நினைவோடு தந்ததை எல்லாம் நிஜமாக தருவாயா? உயிருக்கு உயிரை தந்து உறவாட வருவாயா? வண்ண நிலவே வண்ண நிலவே வருவது நீதானா, வாசனைகள் வருகிறதே வருவது நிஜம்தானா? வழி தெரியாமல் மாட்டிக்கொண்டேன் என் வழி என்ன? உன்னை இங்கே தேடி தேடி தொலைந்து போனேன் என் கதி என்ன? மழை மேகம் நானானா உன் வாசல் வருவேனே, உன் மீது மழையாகி என் ஜீவன் நனைவேனே. கனவோடு வந்தாய் பெண்ணே, நேரில் வர பொழுதில்லையோ, தவம் போதவில்லை என்றே தேவதை வரவில்லையோ? வண்ண நிலவே வண்ண நிலவே வருவது நீதானா, வாசனைகள் வருகிறதே வருவது நிஜம்தானா? ஒரு நூறு நிலாவின் வெளிச்சம் பார்த்தேன் கண்ணில், அடிக்கோடி புறாக்கள் கூட்டம் கண்டேன் என் நெஞ்சில் கண் மூடினா. உன் ஞாபகம் குதே என் வாலிபம்.